రామార్జదయాపాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథసమారంభాం నాథయామన మధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురుపరంపరాం యోనిత్యమచ్యుతపదాంబుజ యుగ్మరుక్మవ్యామోహతస్తదితరాణి త్రిణాయమేనే అస్మద్గురోర్భగవతోస్య దైకసింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితరివతయస్తనయా విభూతిః సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నః కులపతేర్వకులాభిరామం శ్రీమత్తదంఘ్రియుగళం ప్రణమామి మూర్ధ్నా భూతం శరశ్చ మహదాహ్వయ భట్టనాథ శ్రీభక్తిధార కులశేఖర యోగివాహాన్ భక్తాంఘ్రిరేణు పరకాల యతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమునిం ప్రణతోస్మి నిత్యం భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వార్థదం శ్రీషఠకోపవాంగ్మయం సహస్రశాఖోపనిషత్సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేదసాగరం తిరువడిదినాడెండ్రుం తెన్కురుహూరెండ్రుం మరువినయ వన్పురుణలెండ్రుం అరుమరైహళందాదిశైదాన్ అడీనయే ఎప్పొழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லாது இறைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் என்று சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனி தன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாண்டிகளும் சோலை முதலரங்கர் வன்புகள் மேல் ஆண்ட தமிழ்மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இகத்தாய் இராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி துக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீவன்நாத முனீந்திரவம் செய்திராடத்தீந்து தற்பேரிதா ஸ்ரீமச்ரீ குருகேசகிருத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேஷ கிருதாஜ்ஞயா ஸ்ருதிசிர சூர்யுக்த காரக்ரமாத் வியாகுர்வன் நிகமாந்த லக்ஷ்மண முனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதார்ய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹ்ருதி பிதாமஹஸ்யாபி பிதாமஹஸ்ய சுகம் வரேண்யம் சடகோபதூக்தே சஹஸ்ரஷத் சங்க்யக பாஷ்யகாரம் సఠారి నామానమహం ప్రపద్యే. స్వామి నమ్మాళ్వార్ నాయికా భావతుల ఇరుந்து கொண்டு நான் மடலூர்வேன் என்பதாக சொல்லக்கூடிய பாசுரங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்மாழ்வார் மடலூர்ந்தாரா என்றால், உண்மையில பார்த்தா மடலூரவில்லை. இதெல்லாமே பாவத்திலே அழிச்சதுதானே, நாயிகா பாவம் தானே. நாயிகா பாவத்திலே பாவனா பிரகர்ஷத்தினாலே அருளி செய்கிறார். அடுத்த திருவாய்மொழி ஆரம்பிக்கச்ச இப்படி மடலூருகையிலே அத்தியசித்திருந்த பிராட்டி மடலூர க்ஷமை அல்லாதபடி என்பதாக ஆரம்பிக்கிறார். மடலூர இல்லை, ஆனால் அந்த அளவு மனசிலே ஒரு திட நிச்சயம், நான் மடலூர்ந்தாவது எம்பெருமானுக்கு கேடு விளைந்தாலும் பரவாயில்லை, அவனுக்கு அவப்பெயர் வந்தாலும் பரவாயில்லை, நான் மடல் ஊரியா மடல் ஊர்ந்தாவது எம்பெருமானை அடைந்தே தீருவேன் என்று சொல்லும்படியாக அப்படி ஒரு நிச்சயம். இதற்கு எம்பெருமானை அடைவதற்கு தடையாக இருக்கக்கூடியது என்ன என்று பார்த்தால், ஊரவர்களுடைய பழிவார்த்தை, தாயார் சொல்லக்கூடிய வார்த்தை, இவர்களெல்லாம் எதிரே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வார்த்தை என்னை என் செய்யும், என்னால் இத்தனை அளவு துக்கத்தில் இருக்கக்கூடிய என்னை, எம்பெருமானை சேர வேண்டும் என்கிற இந்த அத்தியவசாயத்தில் இருக்கக்கூடிய என்னை அவர்கள் வார்த்தை என்னதான் செய்யும் என்பதாக ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் கொஞ்சம் போன உடனே அவர்கள் வார்த்தை தான் எனக்கு வர்த்தகமாக இருக்கு என்பதாக சொன்னார். இன்னும் கொஞ்சம் போன உடனே என்னுடைய மனசு எம்பெருமானிடம் ஈடுபட்டு விட்டது, இனி அவர்கள் எதை சொன்னால் எனக்கு என்ன என்றார். இன்னும் கொஞ்சம் போன உடனேயே வலையுல் அகப்பட்டு என்னை நல் நெஞ்சம் கூவிக்கொண்டு அலைகடல் பள்ளி அம்மானை ஆழிப்பிரான் தன்னை தலையில் வணங்கவும் வாங்குளோ தையலார் முன்பே, யார் யார் பழி சொல்லுகிறார்களோ அவர்கள் கண்ணுக்கு முன்னாடியே எம்பெருமான் முன்னாடி வந்து நிற்க, அவனை சேவித்த அந்த திறத்திலேயே, அதாவது எம்பெருமான் வந்து நிற்கிறானே என்கிற அந்த உபகாரத்துக்காக அவனை நான் என் தலையால வணங்குவேன், அதுவும் நடக்குமா? யார் என்னை, பொதுவாகவே என்ன தோணும் கேட்டா, நம்மை யார் பழி சொல்லுகிறார்களோ அவர் முன்னாடி நாம் சிறந்து நிற்க வேண்டும், அதுதானே விசத்தி. இப்போ யார் பழி சொல்லுகிறார்களோ, யார் தூற்றுகிறார்களோ, அவர்கள் முன்னாடி, அவர்கள் இப்படி சொன்னோமே என்று கஷ்டப்படும்படியாக எம்பெருமான் முன்னாடி வந்து நிற்கணும். அப்போ அந்த எம்பெருமான் வந்து நின்ற உபகாரம் இருக்கையோ, அப்போ இவர்களை எல்லாம் வாயடங்க வைக்கும்படி வந்து நின்ற உபகாரம் இருக்கே, அதற்காக நான் வந்து அவனை தலைவணங்கி நிற்கணும் என்பதாக சொல்லுகிறேன். போன பாசுரத்திலே இந்த தையலாறு முன்பே அப்படின்னு, இந்த பெண்கள் முன்னாடி நான் உண்மை சேவித்து இருக்க வேண்டும். சுவாமி நம்மாழ்வார் சொல்றார், ஊராறுகளெல்லாம் கொண்டாடும்படியாக நீர் வந்து திருக்குளிங்குடி கிடந்தானே, நீர் எழுந்து இருக்க வேண்டும் பிரார்த்திச்ச. நாங்கள் கொண்டாடணும், ஊராறுகள் எல்லாரும் கொண்டாடணும். அந்த மாதிரி தூற்றுவார் இயேசுவார் யார் யார் இருக்காளோ மொத்த பேரும் கொண்டாடணும். இப்போ கண்ணனை கொண்டாடணும். அந்த மாதிரி பெருமான் முன்னாடி வந்து நான் வணங்கி நிற்பேனா என்னார். அதே மாதிரி அடுத்த பாசுரம், இந்த பாசுரத்துல என் தாயார் கூட வெட்கப்பட்டு இந்த கண்ணனையா போய் நான் இந்த மாதிரி பழி சொன்னோம் என்று நிற்கும்படி கண்ணனை முன்னாடி வந்து நிற்க வேண்டும் என்பதாக இந்த பாட்டு. பேய்முலை உண்டு சகடம் பாய்ந்து மருதிடை போய் முதல் சாய்த்து புல்வாய் பிளந்து களிரட்டா தூமுருவல் தொண்டைவாய்ப்பிரானை என்னால் குலோ யாம் உருகுன்றது தோழி அன்னையர் நானவே. கண்ணன் பல விரோதிகளை எல்லாம் ஒழிக்கும் சுவாவம், ஆசிரித விரோதிகளை, அடியார்களுக்கு யார் விரோதிகளோ அவர்களை எல்லாம் ஒழிக்கும் தன்மையன். பேய்முலை உண்டு பூதனையை ஒழித்தவன், சகடம் பாய்ந்து சகடாசுரனை ஒழித்தவன், மருதிடை போய் இந்த மருத மரத்தை நடுவிலே போனவன், முதல் சாய்த்து அந்த மருதத்தை முறித்தவன், புல்வாய் பிளந்து என்று பக்ஷி வேஷத்திலே வந்த அரக்கனை கொன்றவன், களிரட்ட என்பதாக குவலையாபீடம் என்கிற யானையை அவன் வதம் செய்தவன். இப்படி ஆசிரித விரோதிகளை ஒழிப்பதே தன் சீலமாக கொண்டவன். அப்படிப்பட்ட தூமுருவல் தொண்டைவாய் பிரானை, அழகான திருவாய் இருக்கக்கூடிய எம்பெருமானை நான் என்றுதான் நேரே சேவிப்பேனோ, என்றுதான் அவனை பெறப்பெறுவேனோ, அன்னையர் நானவே, என்னுடைய தாயார் வெட்கி போகும்படி இருக்க வேண்டும். அதாவது இந்த கண்ணனையா நாம் இத்தனை தோஷங்கள் எல்லாம் சொன்னோம், இந்த கண்ணனையா கடியன் கொடியன் நெடியமால் உலகம் கொண்ட அடியன் என்பதாக பலவிதமாக சொன்னதெல்லாம் இவனையா, இப்படி முன்னா அழகாக வந்து நிற்கிறானே என்று தான் சொன்னதை நினைத்து தானே வெட்டி போகணும் என்னுடைய தாயார். அந்த மாதிரி கண்ணன் வர அவனை நான் அடைவேனா என்பதாக இந்த பாசுரத்துக்கு அர்த்தம். இங்கே கிருஷ்ணா அவதாரத்திலே செய்த விரோதி வர்க்க நிரசனம் என்று சொல்வார்கள், விரோதிகள் ஒருத்தர வரிசையா வர அவர்களை நிரசனம் பண்ணது விடுவிடும் வேகமாக சொல்றாரு. பேய்முலை உண்டு சகடம் பாய்ந்து மறுதலை போய் முதல் சாய்த்து புல்வாய்ப்பிழந்து களிரட்ட அப்படின்னு இதை சொல்லும்போது ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு விரோதி நிரசனிக்க சுவாவன் அப்படிங்கிறார், விரோதிகளை ஒழிப்பதே சுவாவம். அதாவது இந்த விரோதிகளை ஒழிக்கிறது ஏதோ ஒன்னு ரெண்டு நடுவில் நடக்கிறதுங்கிறது இல்ல, ஆசிரியர்களுடைய விரோதிகளை ஒழிக்கணும், இது பகவானுக்கு சீலம். பாபங்களா இருந்தா பாபங்களை ஒழிக்கணும், வேற விரோதிகள் யார் இருந்தாலும் அவளை ஒழிக்கணும், ஒழிக்காமல் நிற்க முடியாது என்கிற அளவு அதையே தன்னுடைய சுவாவமாக கொண்டவன். இதை பிள்ளை அடிக்கடி சாதிக்கிற வழக்கம், விரோதிகளை ஒழித்தவன் இல்ல, ஆசிரித விரோதி நிரசனிக்க சுவாவன். இன்னொன்னு கூட சாதிக்கிற வழக்கம், ஆசிரித விரோதி நிரசன சுவாவன் மாத்திரம் இல்ல, நிரசனிக்க போக்யன், அதையே போகமாக கொண்டவன் என்று சாதிக்கிற வழக்கம். ஆனால் ஆசித்த விரோதின்னு எப்படி சொல்லலாம், பூதனையோ சகடாசுரனோ கண்ணனுக்கு தானே விரோதி, அவர்களும் ஆசிரியர்களுக்கு விரோதியா என்று கேட்டால் அப்படிதான் கண்ணன் நினைச்சிருக்கான். உண்மையில பார்த்தால் பகவானுக்கு விரோதின்னு யாருமே கிடையாது, பகவானுக்கு எதிராக யாரும் எதிரும்பு போத்து நிற்க முடியாது. பிறகு என்ன கேட்டா, கிருஷ்ணனானவன் தன்னை கொடுத்துருக்கான் ஒரு ஊருக்கு, அங்க இருக்கிறவர்கள கிருஷ்ணன் அனுபவிச்சுட்டு இருக்கான். இப்ப நடுவில் இவர்கள்லாம் வரான், கிருஷ்ணனை கொள்றேன்னு வர்றவர்கள்லாம் உண்மையில கிருஷ்ணனை கொல்ல முடியாது, ஆனால் என்னன்னு கேட்டா இவர்களுக்கு விரோதிகள், இவருடைய அனுபவத்துக்கு விரோதிகளாக வருகிறார்கள் இல்லையா. அதனால பூதரையோ சகடாசனோ யார் வந்தாலுமே எல்லாருமே ஆசிரிய விரோதிகள் தான், கண்ணனுக்கு விரோதிகள் இல்லை, பகவானுக்கு விரோதிகள் கிடையாது, அவன் சமம். அதனால பூதனா சகட யமலார்ஜுன குவலையா பீட பிரபுதி ஆசிரித விரோதி நிரசனைக சுவாவனாயிருந்தவனே. இதுல பூதனையும் சகடா சொன்னா எல்லாருக்கும் தெரியும், மருதிடை போய் மருத மரமாக ரெண்டு பேர் இருந்தாலாம் பிருந்தாவனத்திலே, அவர்களுக்குள்ள அசுர ஆவேசமும் இருந்துதான், அவர்கள் வந்து சாபத்தினாலே வந்தவர்கள். அங்கே இருந்து யமலார்ஜுன திருஷ்ட பாலகேலிங்கிற சுவாமி கண்ணனுடைய லீலைகள் மொத்தத்துக்கு சாட்சியை வரலாம், யமுனா சாட்சிக்க எவ்வளவு வானுங்கிற மாதிரி மொத்தத்தையும் பார்த்து இருந்தவர்கள். அந்த நந்தகோபனுடைய கிரகத்துல பழக்கடையில் இருக்கா தோட்டத்துல, கண்ணனுடைய லீலை மொத்தம் பழக்கடை பக்கம் தான் ஆரம்பம், வாச பக்கம் போறது கிடையாது, அங்கிருந்து பழக்கடை வழியா போயிட்டு பழக்கடை வழியா வர வரட்டும். இவா மரமா இருக்காளா, மரம் நல்ல ஒசரமாச்சா, அதனால அங்கங்க தெருவுல என்ன நடக்கிறது உட்பட எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால யமலார்ஜுன திருஷ்ட பாலகேலி மாத்துல இருந்தா பார்க்க முடியாது, மரத்து மேல உட்காந்துருந்தா எல்லாத்தையும் பார்க்கலாம் முடியும். அதனால இவர்களே மரமாகவே இருந்து எல்லா நீரையும் பார்த்துட்டு இருக்கா மொத்தத்தையும். அவர்கள் சாபத்தினால வந்தவர்கள், அப்புறம் சாப விமோசனம் பெற்றார்கள் அப்படிங்கிறது சரியான விஷயம். ஆனா இங்க ஆசிரியர் விரோதியும் போடுற அவள், ஏன்னு கேட்டா இந்த மரத்துல ஒரு அசுர ஆவேசம் இருக்கிறது, அதனாலதான் மரத்தை முறித்தான் கிருஷ்ணன். அந்த அசுரர்கள் போனார்கள், இவர்கள் வந்து சாபம் நீங்க பெற்றார்கள் அப்படின்னு சரித்திரம். அதான் மருதிடை போய் அதுக்கப்புறம் முதல் சாய்த்து அதுக்கு மரத்துக்கு நடுவுல போறான், அப்புறம் அதை சாய்க்கிறான். மரத்துக்கு நடுவுல போவது எதுக்காக கேட்டா அவர்களுக்கு அந்த லீலையை காமிக்கிறதுக்காக. சாய்த்தல் இருக்குங்கிட்ட உள்ள இருக்கிற அசுர ஆவேசம் இருக்கு இல்லையோ, அந்த அசுர ஆவேசத்தை ஒழிப்பதற்காக அப்படின்னு. அவர்கள் எல்லா லீலையும் பார்க்கிறார்கள், இந்த லீலையும் பார்க்கட்டும் காமிக்கிறாங்க. மருதிடை போய் முதல் சாய்த்து புல் வாய் பிளந்து, புல்லின் வாய் கீழ்ந்த அணை பக்ஷி ரூபத்திலே வந்தவன் வாயை பிளந்தான். களிர் அட்டா கோலையா பீடம், அதை லீலையாக நிரசனம் பண்ணவன். தூமுருவல் தொண்டை வாய்ப்பிரா அணை, இவள் ஈடுபடக்கூடிய இடம் எம்பெருமானுடைய அழகான புன்னகையோடு கூடிய தொண்டை வாய்னா அழகான வாய், சிவந்த அழகான வாய்னர். அப்படிப்பட்ட பிரானை உபகாரகனை, எனக்கு இந்த சௌந்தரியத்தை காட்டி என் விரோதியை நிரசனம் செய்த உபகாரகனை, என்னாள்களோ யாமுருகின்றது, என்னைக்கு நான் அவனை அடைவேனோ. தோழி அன்னையர் நானவே, தாய்மாரெல்லாம் விற்கப்படும்படி அப்படின்னு அர்த்தம். பிள்ளான் சாதிக்கிறார், குணகீனன் என்று சொல்லுகிற அன்னையர் இவனையாகாதே பிரணயித்த வாத்சல்ய காருண்யாதி குணரகிதன் என்று சொல்லுவது என்று லஜ்ஜித்து தலையெடுக்க மாட்டாதே இருக்கும்படி. முதல்ல கிருஷ்ணனை போய் குணம் கேட்டால் நீ அவனை போய் இது பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னவர்கள், கிருஷ்ணன் முன்னாடி வந்து நிற்கிறத பார்த்தோம், ஐயோ இவனை போயா குணகீனன் சொன்னோம், இவனுக்கு இருக்கக்கூடிய சௌந்தரியம் என்ன, இவனுக்கு இருக்கக்கூடிய சௌலபியம் என்ன, இவனுக்கு இருக்கக்கூடிய வாத்சல்யம் என்ன அப்படின்னு இதெல்லாம் பார்த்து இவனை போய் இப்படி சொன்னோமேன்னு அவர்களா லஜ்ஜித்து வெளியில தலையெடுக்க மாட்டாளாம், உள்ள போய் ஒழிஞ்சின்றுவாளாம். அப்படி இருக்கக்கூடிய லஜ்ஜித்து தலையெடுக்க மாட்டாதே இருக்கும்படி என்னால் குழு யாமுருகின்றது. ஏன்னா சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்ப சொன்னது தப்பாயிடுச்சுன்னா உடனே லஜ்ஜவன் லக்ஷ்மண பிரவேச சுவாமி காத்திராணி லஜ்ஜையா அப்படின்னு வரும். லக்ஷ்மண பெருமான் லஜ்ஜப்பட்டார், அவர் உடம்பெல்லாம் அப்படியே கூசி குறுகி லஜ்ஜையோட இருக்காராம். ஏன் என்ன ஆச்சு அப்படின்னா, பரதன் வர சித்திரகூட்டத்துல பெருமாளை சேவிக்கிறதுக்கு, அப்ப லக்ஷ்மண பெருமாள் சொல்ற, பெருமாள் கிட்ட இளைய பெருமாள் சொல்ற, பரதன் வர நம்மளை ஒழிக்கிறதுக்காக வர, அண்ணா நீங்க கவலைப்படாதுங்க, என்னுடைய அஸ்திரத்துக்கு அவன் பதில் சொல்லட்டும், சைன்யத்தையே நிர்மூலம் ஆக்கிடுறேன் இப்போ அப்படின்னு சொல்லி வில்லை எடுத்துட்டு கிளம்புறான். அப்ப பெருமாள் சொல்ற, லக்ஷ்மணா ஏன் இந்த பதட்டம் உனக்கு, சம்பிரமம் எதுக்காக, பரதன் வரன்னு இதுக்காக இவ்வளவு பதட்டப்படுற, பரதன் வந்து உன்கிட்டேந்து ராஜ்யத்தை பிடுங்கி போட்டு உன்னை கொண்டுட்டு ராஜ்யத்தை பிடுங்கி போனோம்னு வரான்னு வச்சுக்கோ. அப்ப நீ ஒரு காரியம் செய், நீ ஒன்னும் கவலையே படாத, பரதன் கிட்ட நான் சொல்றேன், பரதா ராஜ்யம் லக்ஷ்மணனுக்கு வேணுமா, லக்ஷ்மணனுக்கு கொடுத்துடுன்னு சொல்றேன், கட்டாயம் கொடுத்துருவான், நீ கவலை தான் உட்காருன்னு சொல்றேன். இந்த பார்த்த அப்புறம் தான் லக்ஷ்மணன் லஜ்ஜையோட இருந்தார். என்ன பரதனையா போய் இப்படி சொன்ன, பரதனை எவ்வளவு சரியா புரிஞ்சுட்டு இருக்க, பெருமாள் தான் புரிஞ்சுட்டு இருக்க. ஸ்ரீமத் ராமாயணத்துல பரதாழ்வாரை புரிந்து கொண்டவர் பெருமாள் ஒருத்தர் மாத்திரம்தான், வேற யாருமே புரிஞ்சுக்க. எல்லாரும் தோஷம் சொல்றார், கைகையை தோஷம் சொல்றார், கௌசல்யா தோஷம் சொல்றார், பரத்வாஜர் தோஷம் சொல்றார், குஹ பெருமான் தோஷம் சொல்றார், சீதா பிராட்டி கூட ஒரு இடத்துல தோஷம் சொல்றார். பெருமாள் தான் கடைசி வரைக்கும் பரதன் இதை செய்ய மாட்டான் அப்படிங்கிறது. இது ராஜ்யஸ்ய ஹேதோஹோ த்வம் இமாம் பாஷசே வசஹ ராஜ்யம் அஸ்மை பிரயச்சேதி பாடம் இத்தியேவ வக்ஷ்யதி. ராஜ்யம் அஸ்மை பிரயச்ச, லக்ஷ்மணுக்கு ராஜ்யம் கொடுன்னு பரதன் கிட்ட பாடம்னு வரான், பாடம் உபநேத மாதிரி அடியேன் அப்படின்னு வரான், அடியேன் கொடுத்துடுறேன் அப்படின்னு தான் பாடம் இத்தியேவ வக்ஷதி. பரதன் கட்டாயம் அடியேன் நான் ராஜ்யத்தை வாங்கி கொடுத்தேன், நீ சம்பிரமத்தை விட்டுடுன்னு உடனே ஐயோ இப்படியா சொன்னோம், இந்த பரதனையா போய் புரிஞ்சுண்டு வாஸ்தவம் தான் நான் தான் தப்பா நினைச்சிருந்தது. லக்ஷ்மன் லஜ்ஜப்பட்ட, லக்ஷ்மண பிரவேச அப்படின்னு தப்பா சொல்லிட்டா லஜ்ஜப்படணும். தப்பாவும் சொல்லிட்டு தம்பாட்டுக்கு லஜ்ஜியம் இல்லாம போனான்னா தைரியமா போனான்னு வச்சுக்கோங்க, அவன் மனுஷன் இல்ல. இப்போ அன்னையர் நானவே இந்த கிருஷ்ணனையும் அப்படி சொன்னோம் அப்படின்னு அவர்கள்லாம் வெட்கப்படுவார்களாம். லஜ்ஜித்து தலையெடுக்க மாட்டாதே, தலையெடுக்க மாட்டாரு. ஏன்னா லஜ்ஜை இருக்குன்னா உள்ள ஓடிடுவான் எல்லாரும். நல்ல நாவல் பார்க்கும் கிராமத்துல பெரியவர்கள்லாம் தீர்த்தமாட்டு வந்தான்னு வச்சுக்கோங்க, பார்த்தால ஒரு தீர்த்தமானம் இருக்கவாள் உள்ள போடுவான். கத்தாலுக்கு பிராத்தஸ்நானம் பண்ணணும் இருக்கு, பிராத்தஸ்நானது சீக்கிரம் பண்ணணும். சில பேர் பிராத்தஸ்நானத்தை மாத்தியானிக ஸ்நானமா பண்ணுவார். அப்படி இருக்கிறவாள்லாம் பெரியவா யாராவது திருக்குடியில வரா தீர்த்தமாட்டு குளத்திலேருந்துன்னா ஐயா சுவாமி ஏழ்றார் அப்படின்னா உடனே கிடுகிடுன்னு வாசல்ல விழுப்போட யார் யாருக்கோ அவளா கிடுகுன்னு ஆத்துக்குள்ள ஓடி போடுவா, அங்கே இருக்க மாட்டான். இது லஜ்ஜை, லஜ்ஜித்து தலையெடுக்க மாட்டாதே, தலையெடுக்க மாட்டாமல் இருக்கிறபடி. அந்த மாதிரி அவர்கள்லாம் அன்னையர்கள்லாம் நானு இருக்கிறார்கள் சொல்றேன். அன்னையார் நானவே தான் ஆழ்வார் சாதிச்சார், அதுக்கு பிள்ளாங்க சாதிச்சார், அழகான தாற்பயம். இதனாலே லஜ்ஜித்து எதனாலே லஜ்ஜை, நான் கிருஷ்ணனை போய் இப்படி சொன்னோமே அப்படின்னு லஜ்ஜைப்பட்டு இருக்கிறார்கள். நானும் நிறையும் கவர்ந்து என்னை நன்னஞ்சம் கூவிக்கொண்டு சேனுயர் வானத்திருக்கும் தேவபிரான் தன்னை ஆணை என் தோழி உலகுதோறு அலர்தூற்றி ஆம் கோணைகள் செய்து குதிரியாய் மடலூர் துமே. இந்த பாசுரத்தில் தான் நான் மடலூருவேன் அப்படிங்கறத ஸ்பஷ்டமா சொல்ற. இங்க தோழி எம்பெருமான் என்னுடைய வெட்கத்தையும் என்னுடைய பூர்ணத்துவத்தையும் கவர்ந்து போனான், என்னுடைய நல்ல நெஞ்சத்தை தானே எடுத்துக்கொண்டான். இதை கூவி அழைத்து கொண்டு நேர திருநாட்டிலே எழுந்தருளிவிட்டான். இங்கே இங்கே இருந்தால் இவள் தொடர்ந்து வந்துடுவாளோ என்பதற்காக என்னை ஏமாற்றி என்னுடைய மனசை மாத்திரம் எடுத்துக்கொண்டு உயர்ந்த மேலே மேலே இருக்கக்கூடிய திருநாட்டிலே ஓடி இருக்கக்கூடிய அந்த தேவபீரான் அவன் நான் என்ன செய்ய போகிறேன், அவன் எனக்கு இப்போது கிடைக்காவிட்டால் உலகு தோறும் ஒவ்வொரு இடத்திலும் போய் அவன் மேலே பழிகளை எல்லாம் சொல்லி என்னென்ன செய்ய முடியாத காரியங்கள் என்னென்ன உண்டோ எல்லாவற்றையும் செய்து யாருக்கும் அடங்காதவளாக நான் மடல் ஊறுவேன் என்பதாக சொல்றார். மடல் ஊர்ந்துதான் எம்பெருமானை அடைய வேண்டும் என்றால் அவளுக்கு பழி வந்தாலும் பரவாயில்லை, நாட்டாரெல்லாம் சொல்லணும் இப்படி ஒரு பெண்ணை தவிக்க விட்டுருக்கானே அப்படின்னு நாட்டாரெல்லாம் சொல்லும்படி, இவனா கருணை இல்லாதவன், இவனா பெண்ணை தவிக்க விடுபவன் இப்படின்னு எல்லாரும் தூஷிக்கும்படியாக நான் அடங்கா பிடாரியாக இருப்பேன், குதிரியாயின்னு சொல்ற அடங்காதவளாக என்பதாக. ஏன்னா நானும் ஆணை என் தோழி, என் தோழி இது ஆணை, இது சத்தியம், நான் ஏதோ வெறும வார்த்தைக்கு சொல்றேன் அப்படின்னு நினைக்கார, சத்தியமாக சொல்லக்கூடிய வார்த்தை என்பதாக சொல்றார். ஆணையன் தோழி இது உக்திசார மாத்திரமாய் போகாதே, இவள் இத்தனையும் செட்டு தலை கட்ட பெறுவளே என்று வெறும் வாயால சொல்றேன் அப்படி நினைக்காத, கட்டாயம் செய்வேன், ஆணை உண்மையில ஆணை என்று தோழி உகந்து நிற்க, இதை பார்த்து தோழிக்கு சந்தோஷம், அப்பா இப்பதான் நல்ல ஒரு முடிவு எடுத்தாள்னா, அப்ப என் தோழி என்கிறாள் அனுகூலமா இருக்க அப்படின்னா என் தோழின்னு சொல்றாள். நானும் நிறையும் கவர்ந்து என்னை நன்னஞ்சம் கூவிக்கொண்டு என்னுடைய இரண்டு முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்க, ஒன்னு லஜ்ஜா பெண்களுக்கு இருக்கக்கூடியது, ரெண்டாவது நிறைவு. நிறைவுன்னா பூர்த்தி, பூர்த்தினா அடக்கம்னு டாக்டர் பல இடத்துல வைக்கிறேன். ஒரு பெண்களுக்கான பூர்த்தி என்ன அப்படின்னு கேட்டான்னா, அவருடைய மனசிலே என்ன இருக்கு, அவளுடைய மனசிலே என்ன இருக்குங்கிறது வெளியில யாருக்கும் தெரியாதபடியாக அடக்கத்துடன் இருத்த. நான் அப்படி இருந்துச்சுருக்கேன் அப்படி இருந்துச்சு வெளியில் இருக்கேன், மனசுல என்ன இருக்குங்கிறது வெளியில தெரியாதபடி அடக்கத்தோடு இருத்தலுக்கு நிறைவுன்னு பெயர். இல்லை, இந்த நாணத்தையும் இந்த நிறைவையும் எமிரான் கவர்ந்து விட்டான். ரெண்டு இருக்கிற இடம் தெரியாத போயிடுச்சு. நானும் நிறையும் கவர்ந்து என்னை நல்லஞ்சம் கூவிக்கொண்டு, என்னுடைய நல்ல மனசு என்னை நல்லஞ்சம் கூவிக்கொண்டு, கூட்டுன்னு போற மாதிரி கூட்டுன்னு போறான். எவா அப்படின்னு சொல்லி மனசை கூட்டுன்னு போற, மனசும் பின்னாடியே போயிட்டு சேனுயர் வானத்திற்கும் தேவ வீராந்த இதை கூட்டுன்னு போய் நேர வானத்துல சீவி குண்டலோகத்துக்கு போயிட்டான். என்ன கேட்டால், சாக்ஷாத்மா அழகா சாதிக்கிறார், இவர் கையும் மடலுமாய் வந்து நின்றாலும் நிற்கும் என்று பார்த்து எட்டாவது நிலத்திலே போயிருந்தான். நாம் இங்கே எங்கேயாவது இருந்தா ஒரு கையில மடலை கையில எடுத்துட்டு நான் மடல் ஊறுகிறேன்னு வருவாள், அதனால இவளுக்கு எட்டாவது நிலத்துக்கு போயிடணும்னு சொல்லிட்டு சீவி குண்ட நோக்கத்துக்கு போயிட்டான். சேன் உயர், மிகவும் உயர்ந்த நட்பம், வானம் சீவி குண்ட லோகம். சேன் உயர் வானத்திற்கும் தேவவீரான் தன்னை, தேவவீரான் தன்னை அயர்வரும் அமரர்களுக்கும் கூட, அயர்வரும் அமரர்களும் கூட தேராததொருபடி, நித்தியசூரிகள் கூட இவனை புரிந்து கொள்ள முடியாதபடி இருக்கக்கூடிய சுபாவம். அப்படிப்பட்டவனை ஆணை என் தோழி உலகுதோறு அலர் தூற்றி, நான் ஆணைய சொல்றேன் தோழி, ஒவ்வொரு எந்த லோகம் போனாலும், செய்த லோகம் போனா என்ன, எங்க லோகம் போனாலும் நான் அந்த லோகம் போவேன், அலர் தூற்றி இவன் மேலே பழிகளை சொல்வேன். ஆண் கோணைகள் செய்து பல பழிகளை சொல்லி, ஆண் கோணைகள் செய்து ஆம் என்னால என்னென்ன செய்ய முடியுமோ, ஆகத்தக்க கோணைகள்னு வக்கரம் நட்டோம், ஆகத்தக்க வக்கரங்கள் என்னென்னவோ, தலையை விரிச்சு போட்டுண்டு மடல மேல உடம்புல வீதிண்டு கைய காலெல்லாம் ஆட்டிண்டு என்னென்ன பண்ணுவோம் எல்லாத்தையும் பண்ணுவேன். நாட்டார் எல்லாரும் கேட்கணும் என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு. ஆங் கோணைகள் செய்து, அதாவது நான் மடலும் கையுமாய் புறப்பட்டவாறே அவன் வந்து அனுகூலித்தாலும் பின்னையும் அவனுக்கு பழியாம்படி நான் அனுகூலியாதே தீர்ந்து ஒரு அர்த்தம் சொல்றேன். என்னென்ன வக்கமோ செய்வேன், என்ன உன்னால எவ்வளவு செய்ய முடியும் கேட்டான். நான் இப்படி செய்யறத பார்த்து உடனே பயந்து போய் அவன் முன்னாடி வந்து நின்றா கூட இன்னும் நிறைய செய்வேன், நேரம் வந்து நின்றான் அவனை நான் செய்வன காணேங்கிற நாச்சியார். நாச்சியார் திருமொழியில் சொல்லும் போது, இத்தனை நாளை முன்னாடி வராது இருந்தான் இல்லையா, வரட்டும் வந்தா என்ன பண்றேன் பார் அப்படின்னு அர்த்தம். அவனை நான் செய்வன காணே அப்படின்னு, என்ன பண்ணுவேன் அவன் வந்துட்டானா என்ன பண்ணுவேர் அப்படின்னு கேட்டா, அவன் என் முன்னாடி வந்து நின்றால் நான் அவனுக்கு முகம் கொடுக்காதே இருப்பேன் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அந்த மாதிரி ஆங்கோணைகள் செய்தால் முடிஞ்ச வரைக்கும் செய்வேன். குதிரியாய் ஒருவருக்கும் அடங்காதவளாய் மடலூர்வே, நான் மடலூர கடவேன் என்கிறார் ஆணை என் தோழி. அவனை உலகுதோறு அலர் தூற்றி மற்றும் செய்யலாம் விருக்குகளெல்லாம் செய்து குதிரியாய் மடலூர்தும் என்கிறாள். மடல் ஊறுவதே ஒரு அடக்கமில்லாத ஒரு காரியம். அதிலும் மேல ஆம் கோணைகள் செய்து முடிந்தவரை என்னென்ன வக்கரங்கள் உண்டோ எல்லாத்தையும் செய்து அவனுக்கு பழி வரும்படி செய்வேன். இதனுடைய தாற்பயம் முதலே பார்த்தோம், அவனுக்கு பழி விளைவித்தாவது அவனோடு சேர்ந்திருக்க வேண்டும் என்பதாக நாட்டார்கள் சேர்க்க வேண்டும், இல்ல அவனா பயந்து வந்து சேர்ந்த இப்படிலாம் ஆயிடுத்து என்பதாக. அந்த அதுதான் மடலூர்களுடைய பரம உத்தேசியம். யாம் மடலூருந்தும் என் ஆழி அங்கை பிரானுடை தூமடல் தன்னன் துழாய் மலர் கொண்டு சூடுவோம், யாமடமின்றி தெருவுதோறு அயர் தையலார் நாம் அடங்கா பழிது ஊற்றி நாடும் இறைக்கவே. யாமடமின்றி எந்த விதமான ஒரு அடக்கம் ஒடுக்கம் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒவ்வொரு தெருவு தேரும் நான் போய் அங்கே பக்கத்து வீட்டிலே இருக்கக்கூடிய அயலாரான பெண்கள் யார் யார் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் கூட தன்னுடைய நாவிலே சொல்லுவதற்கு கூசும்படியான பழி என்னவோ அந்த பழி எல்லாவற்றையும் நான் சொல்லி மொத்த பேருக்கும் அதிக்ரூரமான பழிகளை சொல்லி தூற்றி திரிவேன். நான் சகல லோகங்களும் அவனுடைய தோஷத்தை, கருணை இல்லாதவன் என்ற அவனுடைய தோஷத்தை, ஐயோ இப்படி இருக்கிறானே என்கிற தோஷத்தை எல்லாரும் சொல்லும்படியாக நான் நடந்து கொள்வேன். இப்படி நான் மடலூர்ந்தும், நான் மடலூர்ந்தாவது அதனால் பெறக்கூடிய பலன் என்ன என்றால், திருக்கையிலே சக்கரத்தை ஏந்திய எம்பெருமானுடைய தூமடல் தன்னந்துழாய், நல்ல மடல்களோடு கூடிய திருத்துழாயை நான் சூடிக்கொள்வேன். மடலிருந்து அவனுக்கு பழிச்சொல் விளைவித்தாவது என் காரியத்தை சாதித்துக் கொள்வேன், அவனுடைய திருத்துழாயை சூடிக்கொள்வேன் என்பதாக போன பாட்டிலே மடல் உருவதை சொன்னார். இங்கே அதனுடைய பலனை சொல்லுகிறார். யாம் மடலூர்ந்தும் மடலூர்ந்தாவது இந்த காரியத்தை சாதிப்பேன். எம் ஆழி அங்கை பிரானுடைய, எம் யாருக்காக மடலூறுகிறானோ அவன் என்னை சேர்ந்தவன் தானே. எம் ஆழி அங்கை பிரானுடைய, சக்கரத்தாலே அழகான திருக்கைகளை உடையவன் அப்படின்னு அர்த்தம். பிரானா உபகாரகன். ஆழி அங்கை பிரானுடைய தூமடல் தன்னந்துழாய், அவனுடைய தூய்மையான மடல்னா இதழ்கள் அர்த்தம். துளசியினுடைய இதழ்கள் எத்தனை தூய்மையானது, தூய்மையான இதழ்கள் கொண்ட தன்னந்துழாய், தன் குளிர்ச்சிய அம் அழகிய துழாய், மலர் கொண்டு சூடுவோம், இந்த திருத்துழாய் மலர்களை கொண்டு நாம் தலையிலே சூடிக்கொள்வோம் என்பதாக அர்த்தம். அவன் பக்கலிலே நின்று அதை வாங்கி கொண்டு சூடிக்கொண்டிருப்போம் என்று அர்த்தம். மடல் உருந்தால் ஏதோ ஒரு விதத்துல வாங்கிக்கணும், மடல் உருந்தா கூட பரவாயில்லை, அவனை எங்கேயும் தோஷம் சொல்லி அலைந்து அலைந்து போனாலும் பரவாயில்லை, என்னுடைய காரியத்தை நான் சாதித்துக் கொள்வேன். ஏன்னா எம்பெருமானை பிரிந்த பிரிவு அத்தனை தீவிரமாக இருக்கணும். தூமடல் தன்னந்துழாய் மலர் கொண்டு சூடுவோம், யாமடமின்றி தெருவுதோறு அயல் தையல் ஆறு. யாம் யாமடம், எந்த விதமான மடமும் இல்லாமல், மடம்னா பெண்களுக்கு இருக்கக்கூடிய மடம்ங்கிற குணம், அடக்கம் அர்த்தம். எந்த விதமான அடக்கமும் இல்லாமல் தெருவு தோறும், ஒவ்வொரு தெருவிலையும் போய் சொல்வேன். போன பாசுரத்தை சொல்லும் போது உலகு தோறும்னு சொன்னேன், உலகு தோறு அலர்ந்து விட்டேன், உலகு தோறு இல்ல, ஒவ்வொரு தெருவு தோறும் போவேன், ஒவ்வொரு ஊர் ஊரா போவேன், ஒவ்வொரு தெருவிலையும் போவேன், ஒவ்வொரு திவ்ய தேசத்திலையும் எம்பெருமான் இருக்கிற இடத்துலையும் போவேன்கிறார் திருவங்கியார்வார். அந்த மடலை பத்தி சொல்லும் போது, சீரார் திருவேங்கடமே திருக்கோவலூரே மதில் கச்சி ஊரகமே பேரகமே, பேராமரி திருத்தான் வெள்ளரையே வெக்காவே, பேராளி தன்கால் நரையூர் திருப்புலியூர், ஆறாம் அம்சூழ்ந்தவரங்கம் கணவங்கை காரார்வணி நிற கண்ணனூர் விண்ணகரம், சீரார் கணபுரம் சேரை திருவிழுந்தூர், காரார் குழந்தை கடிகை கடன்மல்லை, ஏறார் பொழில் சூழ் இடவந்தை நீர்மலை, சீராரும் மாளிரிஞ்சோலி திருமோகூர், பாரோர் புகழும் மதரி வடமதுரை. இத்தனை திவ்யதேசம், ஊராயவெல்லாம் இன்னும் என்னென்ன ஊர் இருக்கோ ஒழியாமே ஒன்னு கூட பாக்கிலாம் போவேன். நான் அவனை ஓரானை கும்புசித்து ஓரானை கோல்விடுத்த சீரானை, செங்கனடியானை தேந்துடாய் தாரானை, தாமரை போல் கண்ணானை, என்னறிஞ்சீர் பேராயுதமும் பிதற்றி. அவருடைய திருநாமத்தை சொல்லி இவன் தான் என்ன பண்ணா, பெரும் தெருவே ஊராறுகளிலும் ஊராது ஒழிய என்னான், அந்த ஊர்ல இருக்கிற மொத்த பேரும் அந்த பெருமாள் பக்கமே நின்று கொண்டு என்னை இகழ்ந்து சொன்னா கூட நான் மடல் உறாமல் இருக்க மாட்டேன், வாரார் பூம்பெண்ணை மடல் அப்படிங்கிற அந்த மாதிரி பெருவுதோறும் போவேன், ஊர் ஊரா போவேன் அப்படிங்கிற. யா மடமின்றி தெருவு தோறும் அயல் தையலார் நாமடங்கா பழி தூற்றி, அயல் தையலான அயலார்கள், பக்கத்துல இருக்கக்கூடிய தையலார்னா பெண்கள், அவர்களுடைய நாமடங்கா நாக்களே மடங்காதுன்னு அர்த்தம், அவர்களுடைய நாக்களே மடங்காத பழி, அவா கூட அந்த பழியை சொல்வதற்கு யோசிப்பானா, ஆனா நான் யோசிக்க மாட்டேன். முன்னாடி சொன்ன கடியன் கொடியன் நெடியமால் அப்படின்னு சொன்னா இல்லையா, இவள் தானே சொன்னார், நம் கண்ணன் தோழி கடியனேனா, அப்புறம் கடியன் கண்ணனை கடியன்னு தோழி சொல்றாரு, கண்ணனா கடியன்னு கேட்டான், அப்புறம் கடியன் மாத்திரம் இல்ல என்ன வேணா சொல்லுவேன், கடியன் கொடியன் நெடியமால் உலகம் கொண்ட அடியன் அறிவொரு மேனி மாயத்தன் எத்தனை சொன்னாலும் சொல்லுங்கள். அந்த மாதிரி நிறைய தோஷங்களை சொல்வேன், அவர்களோட சொல்ல கூசக்கூடிய தோஷங்களை கூட நான் சொல்வேன். அவர்களுடைய நா மடங்கா பழி தூற்றி, அவருடைய நாக்களே மடங்காத பழிகள், அந்த பழிகளை எல்லாம் தூற்றி, அதிக்ரூரமான பழிகள், அசலாருடைய நாக்கும் கூட இப்பழிகளை சொல்லுகைக்கு பிரவர்த்திக்க மாட்டாதபடி, அவா நாக்கு கூட அசலாக கூட சொல்ல மாட்டாள், அந்த அளவு நான் சொல்லி, நாடும் இறைக்கவே சகல லோகங்களும் அவனுடைய நைர்கண்யத்தை கண்டு கூப்பிடும்படி, யாம் மடலூர்தும் நான் மடங்குவேன், எல்லாரும் உனக்குள்ள அவனை வெய்யணும் எல்லாரும். இப்படி ஒரு பெண்ணை நடத்துகிறானே அப்படின்னு, பெண்ணை நடத்தினானா ஓர் பெண்ணை ஆண்டால் அருளி செய்கிறார். ஒரு பெண்ணை உயிர் மாய்த்தான் அப்படின்ற சொல்ற கொள் இது பெரிய பழி ஆயிடுவேன் அப்படிங்கிற, ஒரு பெண்ணை வதை செய்தான் என்னும் சொல் வையகத்தார் மதியாரே அப்படிங்கிற அந்த மாதிரி ரீதியாக ஒரு பெண்ணை இப்படி படுத்துகிறானே அப்படின்னு எல்லாரும் சொல்லணுமா? சொல்லும்படியாக நான் வந்து ஊர் ஊராக போவேன் என்பதாக அர்த்தம். யாம் அடமின்றி தெருவுதோறு அயல் தையலார் நாம் அடங்கா பழிது ஊற்றி நாடும் இறைக்கவே. சிலதெல்லாம் அவர்கள் சொல்ல கூசினா கூட நான் சொல்வேன் அப்படிங்கிறதும் ஒரு விதத்துல பிரணயத்த ரோஷத்தினாலே வரும் என்பதாக சொல்வார். சீதா பிராட்டி சொல்ற, உங்க பார்த்தா எல்லாரும் என்ன சொல்வா, நாட்டில் இருக்கிறவெல்லாம் என்ன சொல்வாங்க, என்ன நீர் காட்டுக்கு கூட்டுன்னு போலே அப்படின்னா என்ன சொல்வா அப்படின்னா, தேஜோ நாஸ்தி அப்படின்னா, ராமபிரானுக்கு தேஜஸே இல்லையே, சூரிய வம்சத்துல பிறந்துட்டு கொஞ்சம் கூட தேஜஸ் இல்லாம இருக்காரு, இப்படியா ஒரு பெண்ணை விட்டுட்டு போவார் அப்படின்னு சொல்ல மாட்டாளா, நாட்டில் இருப்பாள சொல்ல மாட்டாளா அப்படிங்கிற. அதனால பிரணயாச்ச அபிமானாச்ச, ரொம்ப பிரணயத்தோடையும் அபிமானத்தோடையும் என்ன கட்டாயம் கூட்டு போனோம் அப்படிங்கிற, காட்டுக்கு கூட்டுன்னு போனோம் வேற வழி கிடையாது உமக்கு என்பதாக சீதா பிராட்டி சொல்லுகிற மாதிரி இவர் சொல்லுகிறார். அது அவளுக்கு தான் அந்த உரிமை, மனைவிக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு உரிமை ஒன்று இருக்கு இல்லையா, அந்த உரிமையிலே சொல்லக்கூடிய வார்த்தை இதெல்லாம். கிந்த்வா மன்னித வைதேக பிதாமே மிதிலாதிபகாம், எங்க அப்பா என்ன சொல்லுவார் திருமொழியும், தாம தாமா தரம் பிராப்தியம் ஸ்ரீயம் புருஷ விக்கிரகம், எங்க அப்பா ஏமாந்துட்டார், ஒரு ஸ்திரீக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார் என்னை என்பதாக பேசுகிறார். அது மாதிரி ஊராரெல்லாம் பழிப்பார்கள் என்பதாக சொல்லுகிறார். அது மாதிரி எல்லாரும் பிடிக்கும்படி ஆயிட போறது, ஆனாலும் நான் விடமாட்டேன், ஏன்னா அவனுடைய தூமலர் தன்னந்துழாய் மலர் கொண்டு சூடுவோம் அப்படின்னு, நான் அவனுடைய திருத்துழாயை ஆசைப்பட்டு சூட வேண்டும். இறைக்கும் கருங்கடல் வண்ணன் கண்ணபிரான் தன்னை விரைக்கொள் பொழில் குருகூர் சடகோபன் சொன்ன நிறைக்கொள் அந்தாது ஓர் ஆயிரத்துளிப்பத்தும் உரைக்க வல்லார்க்கு வைகுந்தமாகும் தம்மூர் எல்லாம். மடலூருவேன்னு சொன்னார், மடலூரு அதனுடைய பயனையும் சொல்லியாச்சு, விஷயம் முடிஞ்சு கொடுத்துப்போ பலஸ்ருதி சாதிக்கிறார். எம்பெருமான் திருப்பார்கடலே இறைக்கும் கருங்கடல் வண்ணன், அதாவது சப்தித்து கொண்டே இருக்கக்கூடிய கடல் போலே இருக்கக்கூடிய கருங்கடல் போலே இருக்கக்கூடிய திருமேனியை உடையவன் என்பதாக அர்த்தம். இப்படிப்பட்ட கண்ணபிரானை இங்கே ஆழ்வார். விரைக்கொள் புழில் குருகூர் சடகோபன், நல்ல வாசனையோடு இருக்கக்கூடிய உத்தியானங்களை உடைய திருக்குருகூர் சடகோபன் சொன்ன நிறைக்கொள் அந்தாதி, ஆச்சரியமான சந்தர்ப்ப விசேஷத்திலே அமைந்த இந்த அந்தாதி ஓர் ஆயிரம் முப்பற்ற ஆயிரத்துள் இந்த ஒரு பத்து பாட்டு, இதை யார் சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு தம் ஊரெல்லாம் வைகுந்தமாகும், அவர் இருக்கிற இடமே வைகுந்தமாகும், அங்கேயே எம்பெருமானை அனுபவிக்க முடியும் என்பதாக சொல்கிறார். ஓர் ஆயிரத்துள் இப்பத்தும் உரைக்க வல்லார்க்கு இத்திருவாய்மொழியை சொல்ல தாங்கள் இருந்த தேசமே தங்களுக்கு திருநாடு என்கிறார். வேற எங்கே போக வேண்டாம், சம்சார ஏஷ பகவன் அபோர்கேவன் சொன்ன மாதிரி இதுவேதான் ஒரு சீவை குண்டம் என்பதாக ஆகிவிடுமா? ஏன்னா பகவத் அனுபவம், இந்த திருவாய்மொழியை நாம் சொல்லும் போது உரைக்க வல்லார்க்கு ஒரு ஓதங்கிளறுகிற கடல் போலே இருந்த திருமேனியை உடைய கண்ணபிரான் தன்னை விரைக்கொள்புடில் குருகூர் சடகோபன் சொல் நிறைக்கொளந்தாது ஆயிரத்தெளிப்பத்தும் உரைக்க வல்லார்க்கு இத்திருவாய்மொழியை சொல்ல தாங்கள் இருந்த தேசமே தங்களுக்கு திருநாடு என்கிறார். கருங்கடல் வண்ணன் சொன்னார், கருப்பான கடல் போல எம்பெருமானுடைய திருமேனி கடல் வண்ணங்கிறது இருக்கட்டும், அந்த கருப்புங்கிறது வண்ணமொழி, அதனால கருங்கடல் வண்ணன் என்பதாக சாதிக்கிறார். இங்க கருங்கடல் ஒண்ணு இருக்கா இல்லையானா, இருக்கோ இல்லையோ சிலதெல்லாம் அபூத உபமாக வரும், இல்லாட்டா கூட உபமானத்துக்காக அவர்கள் சொன்னார். இருள் அன்னமேனின்னு சொன்னார், இருள் போல திருமேனி. ஒரு இடத்துல அம்மாழ்வார் திருவுருத்தர் சொல்றார், இருளே பிரகாசம் வந்தா எப்படி இருக்கும் அப்படி திருமேனின்னு, இருள் எப்படி பிரகாசம் வரும், நான் எம்பெருமான் திருமேனி இருட்டா இருக்கு கருப்பா இருக்கு ஆனா பிரகாசமா இருக்கு, இப்ப இருளே பிரகாசமா வந்த மாதிரி இருக்குங்க. அந்த மாதிரியாக இறைக்கும் கருங்கடல் வண்ணன், கருங்கடல் போலே திருமேனி உடையவன். இன்னொன்னு நீரன் தானே கடலும், நீலத்தை கருப்பு தான் சொல்ற வழக்கம் எப்பவுமே. இறைக்கும் கருங்கடல் வண்ணன் கண்ணவிரான் தன்னை விரைக்கொள் குளிர் குருகூர் சடகோபன் சொன்ன நிறைக்குழந்தாதி ஓர் ஆயிரத்தொழிப்பட்டும் உரைக்க வல்லார்க்கு வைகுந்தமாகும் தம் ஊரெல்லாம். இங்கேயே அத்திர பிரம்ம சமஸ்கிருதேன்னு சொல்ற உபனிஷத்து இந்த இடத்திலேயே பிரம்மானுபவம் வந்துடும் என்பதாக. பின்னாடி போய் பிரம்மானுபவம் வரதுக்கு முன்னாடி இங்கேயே பிரம்மானுபவத்தை கொடுக்கிறான் பெருமான். இது உபாய திசையிலேயே அது எப்படின்னு கேட்டா அங்க மாதிரி பரிபூர்ணமா இல்லாட்டா கூட இங்கேயும் ஒரு குறைவில்லைன்னு சொல்ற மாதிரியான பிரம்மானுபவம் இங்க வருவான். அதனால சுவாமி தேசிகன் சொல்ற இங்கேயும் ஒன்றும் குறைவில்லை. முகுந்தே நிக்ஷிப்ப ஸ்வபரம் அனுபவம் முக்தவ தசவு முகுந்தன் கிட்ட சரணாகிதி பண்ணிட்டு மோட்சம் கட்டாயம் கிடைக்க போறது. இப்போ என்ன கேட்டா மோட்சம் கிடைச்சா எப்படியோ அப்படி நடந்துக்கிறானா இப்போ அந்த அளவு ஒரு உறுதி முக்தவத்து அப்படிங்கிறது. ஒண்ணும் இல்லை மோட்சம் என்னமோ கிடைக்க போறது கட்டாயமா வேலை கிடைக்க போறதுன்னு அவன் எப்படி பார்ப்பாங்க ஜாலியா இருப்பான். அந்த மாதிரியா வேலை சந்தேகமா இருந்தாதான் கட்டாயம் வேலை அப்படின்னு ஆயிடுச்சு சந்தோஷமா இருப்பாள். அந்த மாதிரி கட்டாய மோட்சம் கிடைக்க போகுது. அதுதான் உங்களுக்கு சொல்றது அத்தான் பிரம்ம சமஸ்மிதே. இங்கேயே பிரம்மானுபவம் கிடைக்கும். இங்க யோகம் பண்றதே ஒரு பிரம்மானுபவம் தான். இங்க சரணாகதி பண்ணவாளுக்கு இங்க கைங்கரியம் பண்றதே ஒரு பிரம்மானுபவம் தான். இங்கே ஒரு குறைவு இல்லாமல் இருக்கும். அதனால வைகுந்தமாகும் தம்மூர் எல்லாம் எந்த ஊர்ல இருந்தாலும் சரி ஒண்ணும் இல்லாத கிராமத்துல இருந்தாலும் சரி அதே கிராமத்துல இருந்து கொண்டு எத்தனை ஆச்சாரியர்கள் இருந்திருக்காங்க. அதனால கிராமத்துல போய் பட்டிக்காட்டுல போய் உட்காண்டா கூட அதுவும் சீவை குண்டத்துக்கு மேல இருக்கும். மொத்தமே ஆச்சரியமா இருக்கும் ஆனந்தமா இருக்கும். ஒரு சமயம் நாவல் பக்கத்துல ஒரு ஒரு பெரிய ஒருத்தர் வந்த சுவாமி எழுதி இருக்கும்போது சுவாமி கிட்ட வந்து ரொம்ப ரொம்ப இதுவா கஷ்டம் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் அதனால அடியனுக்கு வந்து அர்த்த பிரபத்தி பண்ணி இப்பயே மேல போகணும்னுட்டேன் மே அடியனால பொறுக்க முடியாது அப்படின்ட்டார். சுவாமி என்ன பண்ணார் அப்படியா எங்கேருந்து வர்றாருன்னா வர வடக்கேது வர்ற சரி ஒரு மூணு நாள் இரும் அப்படின்னார். சரி மூணு நாள் இருந்தார். இங்கே சுவாமி திருவாளியிலேயே சாப்பிட்டுட்டு இருந்தார். இங்கே திருவாராதனம் இங்கேயே காலக்ஷேபம் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தார். மூணு நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் சேவிச்சார். என்ன விஷயம் அப்படின்னார். இங்கே சுவாமி சன்னிதியில இருந்து இந்த அனுஷ்டானத்தை பார்த்துட்டு இந்த காலக்ஷேபத்தை கேட்டுட்டு இங்கே சேவிச்சுட்டு இருக்கும்போது சிவை குண்டமே வேண்டாம் தோன்றது அப்படின்னார். அதான் சொன்னார் சுவாமி இப்பதான் ஏன் சீவை கொண்ட வேண்டான்னு சொல்றது புரியுதுதா. இங்க ஒரு அனுபவம் இருக்கும் எதையும் நம்ம விட வேண்டாமேங்கிறதுக்குதான் இப்படி சொல்றா. உங்களுக்கு ஒன்றும் குறைவு இருக்கா. சம்சாரத்துல துக்கம் வரத்தான் வரும். சம்சாரம் வந்தால் துக்கம் வரத்தான் வரும். அதெல்லாம் பொருட்படுத்த வேண்டாம். நீர் பண்ற அனுஷ்டானத்தை பண்ணும் நீர் பண்ற கைங்கரியத்தை பண்ணும் துக்கம் நிறைய விதமா வரத்தான் வரும். அதெல்லாம் ரொம்ப கவலைப்பட்டுக்க வேண்டாம். பின்னாடி ஒரு நாள் மாறும் பெருமான் அனுக்கிறம் தான் எல்லாம் அனுகூலமாகும். இன்னும் கவலைக்கு ஒன்றும் குறைவு கிடையாது. அப்படி ஆர்த்த பிரபத்தி பண்ற அளவு ஒன்றும் இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு அழிஞ்சிட்டேன். வைகுந்தமாகவும் தம்மூர் எல்லாம் மகான்களுக்கு சாதாரணமானவர்களே இந்த மாதிரி அனுபவம் கிடைச்சேன் வாழ்க்கை கேட்பான். இந்த திருவாரூரை அபிஜித்தால் கட்டாயம் கிடைக்கும் என்பதாக சொல்றேன். ஜோதி ரூபாங்கத்வாத் சரசிஜ நயனானிஷ்ட வித்வம்சகத்வாத் மேகௌகஸ்யாமலத்வாத் ஸ்ரித சரசதயா உத்கிருஷ்ட சௌலபிய யோகாத் ரக்ஷாயாம் சாவதானாத் சுபக தனுதயா சோபகாராஸ்திரவத்வாத் ஸ்வேனாம் பிரேம அதிமாத்திரம் ஜனயதி பகவான் இத்யவாதீச்சதாரிஹி. பக்தர்களுக்கு அத்தியந்தம் பிரேமத்தை உண்டாக்குபவன் அவர்கள் மடலூரும்படியாக அந்த அளவு பிரேமத்தை உண்டாக்குபவன் என்பதாக அர்த்தம். அந்த உண்டாக்கக்கூடிய பகவானுடைய குணங்கள் இந்த குணங்களில் ஈடுபட்டுதானே அவர்கள் தன்னையே எழுந்து நிற்கிறார்கள். அந்த குணங்களை பத்தி ஒன்னு ஒன்னா சொல்லிட்டே வர இருக்கும். இப்ப எட்டாவது பாசுரத்துல தூமுருவல் தொண்டை வாய்ப்பிரானே என்னால் குலோ அப்படின்னு எம்பெருமானுடைய ஆச்சரியமான திருமேனியை சொன்னான் இல்லையா. அதனால சுபக தனுதயா அப்படிங்கிற ஆச்சரியமான திருமேனியை உடையவன் என் தொண்டை வாச்சிங்கம் வாவன் எடுத்துக்கொண்டு அந்தொண்டை வாய் அமுதாதரித்து ஆசியர் தந்தொண்டை வாயால் தருக்கி பருகும் இச்செந்தொண்டை வாய் வந்து காணீரே தூமுருவர் வந்து காணீரேன்னு சொல்ற இமிர்மாண்டிய சிவந்த அழகான வாயை வந்து பாருங்கோன்னு கூப்பிடுறாரு. அப்படி தூமுருவல் தொண்டை வாய்ப்பிரான் அதுதான் பிரான்னா உபகாரகன் அப்படின்னு ஒரு அஸ்தனம் அர்த்தம் இருக்கு. தூமுருவல் தொண்டை வாய்ப்பிர அணையின் அடுத்த பாசுரத்திலே சேனுயர் வானத்து இருக்கும் தேவ பிரான் தன்னை அப்படின்னு சொன்னபடினால இங்கேயும் உபகாரத்தை சொல்ற அப்புறம் அடுத்த பாசுரத்திலே யாம் மடலூர்தும் எம் ஆழி அங்கை பிரானுடை அப்படின்னு சொல்லப்படினால கையிலே அழகான திருக்கையிலே சக்கரத்தை வைத்துக் கொண்டிருப்பவன் என்று சொல்லப்படினாலே அஸ்திரம் இருக்கு. சோபகாராஸ்திரவத்வாது அது மாத்திரம் இல்லாமல் அதாவது ஒவ்வொரு பாசுரத்திலும் பார்த்தோம்னா அழகான திருமேனியை உடையவன், உபகாரம் செய்யக்கூடியவன், அழகான திவ்ய ஆயுதங்களை உடையவன் இதெல்லாம் சொல்ற. இதுல சோபகாராஸ்திரவத்வாத்தின் சேர்த்து சொல்லிட்ட. என்ன காரணம் கேட்டானா இந்த உபகாரம் எல்லா பாட்டிலும் இருக்கு, எங்க பார்த்தாலும் பிரான் பிரான் தான் சொல்றார் இவர். தொண்டைவாய் பிரான் அப்படின்னார், அடுத்த பாட்டுல தேவ பிரான்கிறார், அடுத்த பாட்டுல பார்க்கும்போது என் ஆழி அங்கே பிரான் அப்படிங்கிறார். எல்லா விதத்திலுமே உபகாரமாக இருக்கான்ங்கிறத அனுசந்தானம் பண்ணிட்டே இருக்கேன், அதனால எல்லாத்திலையும் சேர்த்து கொண்டிருந்தாங்க. அப்படிப்பட்ட எம்பெருமான் ஸ்வேனாம் சுவானாம் பிரேம அதிமாத்தம் ஜனதி, தன் பக்தர்களுக்கு பிரேமத்தை மிக மிக அதிகமாக, அதிமாத்திரம்னா ஒரு அளவு இல்லாதபடின்னு அர்த்தம். ஏதோ லோகத்துல பிரேமம் எல்லாம் ஏதோ ஓரளவு தான் இருக்கும், அளவுக்கு மீறி இருக்காது. ஆனா அளவுக்கும் மீறிய பிரேமத்தை எம்பெருமான் உண்டாக்கி தரக்கூடியவன் என்பதாக அவனுடைய திரு கல்யாண குணத்தை இந்த திருவாய் மொழியிலே ஆழ்வார் சாதித்தருளினார் என்று சாதிக்கிறார். அடுத்த திருவாய் மொழி, ஊரெல்லாம் தொஞ்சி உலகெல்லாம் நள்ளிருளாய், நீரெல்லாம் தேறி ஓர் நீளரவாய் நீண்டதான், பாரெல்லாம் உண்டனம் பாம்பனையான் வாரானால், ஆரெல்லே வல்வினை ஏன் ஆவி காப்பார் இனியே. ஆழ்வார் பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.